அவர் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்குறதுல பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கேட்குறாரு, ஆனால் அவர் கூப்பிட்டா மட்டும் தான் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் இன்றைக்கி பிரச்சனையே. இன்றைக்கி அதான் தேவ வசனத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். தானியேல் 11 அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். இந்த அதிகாரம் முடிவுக்குள்ளே நம்ம வந்து 12 அதிகாரத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்னும் சில வாரங்களுக்குள்ளே தானியேல் புத்தகத்தை முடிக்க போகிறோம். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இந்த வருஷம் முழுவதும் இந்த முழு புத்தகத்தை நம்ம கடந்து வந்தோம். 2வது பக்கம் இந்த புக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு கவலையும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலப்படுத்திய ஒரு புத்தகம் இந்த வருஷத்தில். ஆனால் வருகிற வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஒரு புத்தகத்தை நமக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம இந்த புத்தகத்தின் நிறைவுக்குள்ளேன ஒரு 2 வாரத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம். 11வது அதிகாரத்தில் நம்ம 36வது வருஷத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் சில காரியங்களை நம்ம ஏற்கனவே அதுக்கு இந்த அதிகார இந்த வசனத்துக்குரிய முகவரிகளை நம்ம பார்த்தோம், அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படி அந்த முதல் 35 வசனங்களிலே ஆண்டவர் கொடுத்த 135 தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டது? புள்ளி விவரங்களோட நிறைவேறப்பட்டு அந்த நிறைவேற்றுதல் எங்கே எழுதப்பட்டிருக்கு? சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கேயும் நீங்கள் வாசிக்க வேண்டாம், சரித்திரத்திலேயே எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தேவன் செய்கிற காரியம் உலகமே சாட்சி கொடுக்குற அளவுக்கு தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். தேவன் செய்கிற காரியம் எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சரித்திரம் நமக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு 135 தீர்க்க தரிசனங்களை தானியேல் தீர்க்க தரிசியின் மூலியமாய் 11வது அதிகாரத்தில் கொடுத்து நிறைவேற்றினார். ஆனா இப்ப 36வது வசனத்திற்குள் வரும்பொழுது காரியங்கள் மாறுகிறது. 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் கடந்து போகும்பொழுது அங்கே ஒரு மாற்றத்திற்குள்ளாய் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றுதல் கடந்து போகிறது. என்ன மாற்றம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த தானியேலின் நாட்களிலே நடந்த அந்த 360 வருஷங்களுக்குள்ளே நடந்து முடிந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் நடக்க போகிற காரியங்களுக்கு இடையில ஒரு மாற்றம் வருகிறது. எப்படின்னா, அதாவது திடீர்னு இப்ப நம்ம இப்ப வெளியே பாத்தீங்கன்னா மேக மூட்டதெல்லாம் இருக்கு, வெயிலே இல்லை. திடீர்னு வெயில் வரும்போது கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் வரும், அது அப்புறம் வெயில் வரும் பாருங்க, அது அந்த மாற்றம். இப்ப இந்த 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் அந்தியோகஸ் எபிஃபெனஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் நமக்கு அவன் என்னெல்லாம் செய்வான் அப்படின்னு நமக்கு காரியங்களை இங்க சொல்லி, அந்தியோகஸ் எபிஃபெனஸ்ல இருந்து அந்திகிறிஸ்து எப்படி வரப்போகிறார் என்கிறதை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வசனத்தின் மூலியமா தானியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த 36ல இருந்து 39 வரைக்கும் பாத்தீங்க சொன்னா சில விஷயங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள் நிறைவேறப்படல. ஏன் என்று சொன்னால், அந்தியோக எபிஃபெனஸ் என்கிறவன் அந்திகிறிஸ்துடைய நிழலாட்டமா இருக்கிறபடினால நிழலை பார்த்துதான் நிஜத்தை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் அநேக நிழல்களை நமக்கு கொடுத்தார். ஏன், நிழல் இருந்தாதான் நிஜத்தை நீ தேடி ஓடுவாய். திடீர்னு இப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிற நிழல் தெரிஞ்சவன நீங்க நிழலையே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? யார் வந்துக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருப்பீங்க. நிழல் எப்பவுமே நிஜத்துக்கு நேராய் ஒண்ணு நடத்தும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிழலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறனால தான் பிரச்சனை. நிழல் ஒரு மனிதனுடைய இருள் பக்கம், அவன் மீது ஒளி வீசினா அவனுடைய நிழல் இருளான பகுதி தான் நமக்கு நிலத்திலேயோ சுவற்றிலேயோ கிடைக்கிறது. சோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேதத்துல ஆண்டவர் நமக்கு நிழலாட்டமா கொடுத்ததை இன்னைக்கு செயலாட்டமா வச்சுக்கிட்டு இருக்கிறனால அவன் இன்னும் இருள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள வெளிப்பாடு இன்னும் வரல. நிறைய விஷயம் நீங்களும் நானும் நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுல ஒரு சில நிழலை பற்றி சொல்றேனே. இப்போ இந்த மேடைக்கு பேர் என்னங்க? ஸ்டேஜ். ஆனா நிறைய பேருக்கு இந்த மேடைக்கு பேர் என்ன தெரியுங்களா? பலிப்பீடம், பரிசுத்த ஸ்தலம். இங்க வந்து ஷூ போட்டுன்னு ஏறனா ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்ப இது என்ன சொல்ல வருது? இவங்க என்ன பண்றாங்க, நிழலின் அடிப்படையை வைத்து நிஜத்தை வெளிப்படுத்த பார்க்கிறார்கள். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இடம் பரிசுத்த ஸ்தலமோ இல்லையோ, நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் இங்க பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள்? இந்த நிலத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்படுவது கிடையாது, என் மூலியமாய் ஆண்டவர் இந்த நிலத்தை என்ன பண்றாரு. புரிஞ்ச ஒரு ராமன் சொல்லுங்களேன். பழைய உடன்படிக்கையில தங்க பாத்திரங்கள் இருந்தது தேவாலயத்துல, அதை ஆசாரியன் பிரதிஷ்டை செய்து ரத்தம் தெளித்து இந்த பாத்திரம் வந்து தேவ ஆலயத்துக்குரிய பாத்திரம், இது பரிசுத்தமானது, எவனை தொட்டாதீங்கடா. ஆனா நீங்க தொட்டீங்கன்னா இது பரிசுத்தமா இருக்கிறனால இது உன்னை என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்தும். ஏன், இது பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருள், இதை நீ தொட்டா, அப்போ இது தொட்டா பரிசுத்தப்படும், நீ பரிசுத்த ஆகவான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். போறவன் என்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா, என்ன இந்த தொட்டு ஆக்ஷன் சாங்கத்தான். இது நிழல், புரிந்துங்களா, நிழல் இது. ஆண்டு சொன்னாரு இது பரிசுத்தமா இருக்கு, இதை தொடுகிறவன் நிழல்ல இருந்து இயேசு நிஜமானவராய் இந்த உலகத்துக்கு வந்து அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி பொருளை தூக்கி போட்டு நபரை வச்சிட்டாரு. யார, உன்னை. நீ தான் ஆசிரிய ராஜரிக பரிசுத்த ஜாதி, தேவனுடைய விசேஷத்த கூட்டம். இப்ப உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தின, நீங்க எதெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாம் என்ன ஆகுது, பரிசுத்தமாயிடுது. இது என்ன பரிசுத்தப்படுத்தாது, நான் இது என்ன பண்றேன், புரிஞ்சவராமேன்னு சொல்லுங்க. இப்ப நிழல் நிஜமாய் மாறுகிறது. இது ஆண்டவர் நிஜத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்களும் நானும் இதை புடிச்சுக்கணும். இப்படி இப்படி நீ உட்காந்து முத்தம் கொடுத்துக்கிறந்தாக்கா ஆண்டு பாப்பா டாய் கொடுக்குறவங்களுக்கு ஒரு வத்தையாது. நிழல் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நிஜம் வந்தாச்சு, ராமன் சொல்லலாமா. இதுதான் நம்ம வசனத்துல அடிக்கடி நம்ம புரிந்து கொள்ள முடியாம அநேக கிறிஸ்தவர்கள், அதான் நிறைய கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல மனசு, நல்ல உள்ளம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை. ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னும் பழைய உடன்படிக்கைக்குள்ளே அவங்க நிழல்ல இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் இருள் இருந்துகிட்டே இருக்கு. நிழல் இருக்கிற இடத்துல வெளி ஒளி இல்ல, இருள் தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் உன்னை இருளின் பிள்ளையா மாத்தல, சொல்லுங்களேன், வெளிச்சத்தின் பிள்ளையா மாத்திருக்கிறார். ஏன், நீதியின் சூரியனாக இயேசு உன்மீது உதித்திருக்கிறார். அவர் ஆமென் சொல்லலாமா, நீதியின் சூரியனாக இயேசு உன்மீது உதித்திருக்கிறார். நீ பிரகாசிக்கிறாய், உன் வாழ்க்கை பிரகாசிக்கிறது. உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கிறான், அவருடைய மகிமை உன் மீது பிரதிபலிக்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்றார். அவன் என் முகத்தை நோக்கி பார்க்கிறான், நோக்கி நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அதை தான் பவுல் எழுதுறார். இப்ப மோசே மறுரூபமாக்கப்பட்ட மலை மேல போறார், அங்க போய் ஆண்டவரை முகமுகமா தரிசிக்கிறாரு. தரிசிச்சுட்டு கீழே வராரு, கீழே வந்தவன ஒரு முகம் எப்படி இருக்குது, இப்போ பிரகாசமா இருக்குது. இப்ப அந்த பிரகாசத்தை பார்த்தோன்னா என்ன பண்றாங்க, தேடுறதும் கிடைக்கல, சரி பரவாயில்ல விடுங்க. அத ரொம்ப பிரகாசத்துல இது யாருதுமா டாலிங் உந்தாமா, இது நல்ல வேலை என் மனைவி, ரைட். இந்த பிரகாசம் எல்லாம் சொல்றாங்க, யா மோசே யா, உங்க பிரகாசத்தை எங்களால தாங்க முடியல, முகத்தை மூடுங்க. மோசே வராரு, ஏந்திரமா இந்த முகத்தை மூடுறாரு அவரு, பிரகாசத்தினால அல்ல, சொல்லுங்கம்மா. அம்மா சொல்றாங்க கீழே கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுக்கிறேன் அதனாலன்றாங்க, பரவாயில்ல, நல்ல ஒரு விளக்கமா தான் இருக்குமா. இதை கொஞ்சம் இது குறிச்சு நான் கொஞ்சம் ஆழமா படிக்கிறேன், ஒருவேளை அவங்க ஒரு நல்ல விளக்கத்தை வச்சிருப்பாரு. நான் சொல்றேன் பாருங்க, பவுல் அதை குறித்து எழுதுகிறார், மங்கி போகிற பிரகாசத்தை, என் முகத்தில் இருக்கிற பிரகாசம் மங்கி போவதை யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்கு தான் முகத்தை கழுவினார். ஏன்னா இங்க பிரகாசம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை நீ மதிக்க மாட்டியே, புரிஞ்சுக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். இது புகழ பிரகாசம் இல்லை அப்படின்னாக்கா என்ன மதிக்க மடிப்பாரு, இப்படி இருந்துச்சுன்னா ஓஹோ உள்ள எப்படி இருக்கிறார், இவரு பிரகாசமா தான் இருக்கிறார். அதனால நான் இப்படியே என்னைக்கு புதிய உடன்படிக்கை வந்ததோ தேவ மகிமை உன் மேல இல்லை உனக்குள்ள வந்துட்டாரு, உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், ராமேன் சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட வரம்புறாரு. நிறைய பேர் உபாசனம் ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், மூஞ்சி எப்படி இருக்குது, மூஞ்சி அப்படிதான் இருக்குது. முகம் கொஞ்சம் நல்லா பிரகாசமா மாறணும்னா அங்க சலூன்ல போய் கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் போட்டு அவன் தேய்க்குவான், சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்குவான், போட்டு தேய்ச்சி உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஸ்டீம் போட்டானா ஒரிஜினல் கலர் வரும், பிரகாசம் வராது, ஒரிஜினல் கலர் ஒரு அளவுக்கு. என்ன சொல்றீங்க பிரதர், அவட அடிக்கடி போறீங்களா நீங்க? இல்ல அனுபவத்துல நீங்க சொல்ற சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் இல்ல நீங்க போல ஓகே. ஒரிஜினல் கலர் வரும், இல்லாத கலரு வராதாங்க. அதே மாதிரிதான் புதிய உடன்படிக்கை மங்கி போகிற மகிமை அல்ல, அது வாடாத ஒரு மகிமை. இயேசு எனக்குள்ள வாசம் பண்றாரு, நான் தினமும் அவரோட நான் வாழ்றேன், என் குடும்ப வாழ்க்கை அவரால் பாதிக்கப்பட்டு நான் நல்லா இருக்கிறேன், என் பெற்றோரை நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என் பிள்ளைகளை வளர்க்குற வாழ்க்கை, நான் என்னுடைய இன பந்துக்கிறோட நான் இணைந்திருக்கிற வாழ்க்கை, திருச்சபையோட நான் இணைந்திருக்கிற வாழ்க்கை, என் வேலைஸ்தலத்தில் நான் இருக்கிற வாழ்க்கை, எல்லாமே ஆண்டவர் பிரகாசமாக மாத்துறாரியே. இனி என் பிரகாசம் முகத்தில் கிடையாது, அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சாலும் நல்லது, சோத்திரம் கத்தருக்கு, ஆனால் அதை தெரியாட்டி போனாலும் நான் மகிமையாக அவருக்கு வாழ அவர் எனக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறார். இதுதான் நிஜம். நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? இங்கே இருக்கிற பிரகாசத்தை மட்டும் தான் விரும்புகிறாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷினரி, அவங்க மனைவி அந்த ஊரில் ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக வாழும்போது அந்த நோய் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து நோய் முடியல, சரீரம் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுக்காது, பெண்கள் வந்து பலவீனமானவங்க வேற முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நான் போகிறேன் ஊருக்கு, நீங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு போயிட்டுருங்க, மிஷினரி ஊழியம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்துடுங்க. சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஏன்னா ஒரு பிள்ளைய வர இழந்துட்டாங்க அவங்க. சரி, அதில் போனதுக்கப்புறம் சில வருஷங்கள் திருப்பியும் லிவிங்ஸ்டன், டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து போய் ஜனங்கள் மத்தியெல்லாம் ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் நடந்து போகிறாரு, ஒரு மரம் கிளவு உடஞ்சி ஒரு கண்ணு மேலே அடித்து ஒரு கண்ணு போயிடுச்சு. இன்னொரு நாள் காட்டு பகுதியில் போகிறாரு, ஒரு சிங்கம் பீராண்டு அவர் மேலே பாய்ந்து ஒரு பக்கம் கீறி விட்டுருச்சு, உயிர் தப்பிட்டார். சூரிய வெளிச்சம் கொளுத்துகிற வெயில், இப்போ மனைவி பார்க்க ஊருக்கு போகிறார். தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசன், அவர் கப்பல்லேருந்து இறங்கி மனைவிக்கு நேரம் நடந்து போகிறாராம், மனைவி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க கணவன் மறுகிற அவர் முகம் அடையாளத்தையும் தெரியல. மகிமை குறைஞ்சிருச்சா? இல்லையா, மகிமை உள்ள இருந்துச்சு. ஏன்னா அவர் புதிய உடன்படிக்கையின் மிஷினரியாக தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் தேவன் சாட்சியாக அந்த தேசத்தில் வைத்திருக்கிறார்னு சொன்னால், உன் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அல்ல, வாடி போகிற மகிழ்ச்சி அல்ல, நிரந்தரமாய் வாடாமல் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை தான் கர்த்தரவனுக்கு, மகிமையை தான் கர்த்தரவனுக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். ஆமென். அந்த மகிமையில் நாம் வாழ நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த நிழலை விட்டுருங்க, பக்கத்தில் பார்த்து நம்ம நிழலை விட்டுடலாம், நிஜத்தை தேடலாம். நிறைய நிழலாட்டங்கள் இருக்குது, அந்த நிழலெல்லாம் விட்டுடலாம், நிஜத்தை தேட அன்போடு செய்யுங்க. அன்பில்லாம தேவனுக்கு பயப்படாம கர்த்தருக்கு பிரியமா நீங்க செய்யாம நீங்க எதை செஞ்சாலும் வேஸ்ட் தான். பவுல் எழுதுகிறார், நீ விசுவாசம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் என்னவா இருக்குதா? பாவம். வாட் எவர் யூ டூ விதவுட் ஃபெய்த் இஸ் சின். ஏன் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது? என்ன செய்றீங்களோ சந்தோஷமா செய்யுங்க, விசுவாசமா செய்யுங்க. ஆண்டவர் மேல விசுவாசி, ஆண்டவரே உம்மை நம்பி செய்யற, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, உம்மை நம்பி கால எடுத்து வைக்கிறேன், நீர் என்ன நடத்துவீர், நீர் என்ன கைவிட மாட்டீர். அப்படி நீங்க கர்த்தரை நம்பி நம்பி வாழ்ந்து பாருங்களேன், ஒரு போதும் ஒரு நன்மையும் குறைப்பட கர்த்தர் கிருபையை அவரை நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? இப்ப தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனத்திலிருந்து நிறைவேற போகிற தீர்க்க தரிசனத்துக்குள்ள வராரு. அந்த டிரான்சிஷன் தான் 36-39. இப்ப அந்த ஒரு ஒரு மாற்றத்தின் நடுவில் வசனங்கள் போகிறது. அப்ப இதுல இந்த 36 வசனத்துல அந்தியோகஸ் எபிஃபனஸ் செய்த காரியங்கள் இருக்கிறது, செய்யாத காரியங்கள் இருக்கிறது. உங்களை கேட்கிறேன், அவர் தான் செத்து போயிட்டாரு, அப்ப எப்போ அந்த வசனம் நிறைவேறும்? அப்ப அந்தியோகஸ் எபிஃபனஸ போல யாரோ ஒருவன் எழும்பு போகிறான், அவனை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைவேறினதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கு. ஏன் இப்போ 39 வசனத்துக்கு மேல சரித்திரத்தில் ஒண்ணுமே இல்லை நமக்கு? இன்னும் அது என்ன செய்யல, நிறைவேறல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்கணும் இல்லையே, பொது அறிவு இருந்தால் போதும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் நடுவில் இவ்வளோ ஒரு குழப்பம் இந்த வசனத்தின் மீது இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவ்வளோ எளிதாக இருக்கிறது, படிக்காத மனுஷனை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வேதத்தை அப்படி இலக்கியமான மனிதனுக்காக எழுதி வைக்கல, மீனவனை வச்சு எழுதினார் வேதத்தை, எல்லா விதமான மனிதர்களை வச்சு எழுதினார். ஏன் எல்லா மனிதனும் இந்த வசனத்தின் மூலியமாய் வாழணும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. பேதுரெல்லாம் படிப்பறிவு இல்லாத மனுஷன், அவர் எழுதின புத்தகங்கள் இருக்கே. இப்போ தேவ நோக்கம் என்ன? எல்லாரும் அவருடைய வசனத்தை அறிகிற அறிவில் வளரணும். ராமன் சொல்லலாமா? எத்தனை பேர் வீட்டில் பைபிள் வச்சிருக்கிறீங்க? சோத்துறோம். எத்தனை பேர் பைபிள் தூசி அடிச்சு கிடக்குது? 100 பைபிள் வச்சாலும் பிசாசி உங்க வீட்டில் இருக்கும். பைபிளை திறந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிசாசியும் வீட்டுக்குள்ளே வராது. பிசாசி போல நடந்துக்கிறவங்க கூட மாறிடுவாங்க. வாசிச்சு பாருங்க வேதத்தை, ஜீவன் உண்டு. இன்னைக்கு கால ஆராதனை முடிச்சுட்டு ஒரு பிரதர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சமீபத்தில் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பிரதர், அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய விசுவாசிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் என்ன பண்ணாரு, உட்காந்து ஃபுல் பைபிள் படிச்சுக்கிறாரு. இங்கே எத்தனை பேர் நீங்கள் படிச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்க விரும்பலை. ஃபுல் பைபிள் படிச்சுக்கிறாரு புகத்துக்கு ஞானஸ்தானத்துக்கு கொஞ்ச நாள்லயே படிச்சு முடிச்சுட்டு. இப்போ நான் டீச் பண்ணும்போது பாஸ்டர் இந்த வசனம் சொன்னீங்க, அது ஒரு வசனம் அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று. ஆஹா, பைபிள் ஒரு முறை படித்தாவே எப்படி பார்த்தீங்களா சேருது, அப்படியே கோக்குற மணியோட மணி கோக்குற மாதிரி. அவர் பேசுறது கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா பாஸ்டர், நீங்க சொன்ன இந்த வசனம் அங்க ஒன்று இருக்கு பாஸ்டர், இங்க ஒன்று இருக்கு. மனசு சந்தோஷப்படுத்துச்சு. ஏன்னா தேவனுடைய நோக்கம் இதுதான். ஆமேன். நீங்க எல்லாரும் அவரிடத்துல நெருங்கணும், அவர்கிட்ட நெருங்கணும், நான் வார்த்தையில நெருங்கணும், ஜபத்துல நெருங்கணும். ராமன் சொல்லலாமா? அவர் வசனத்தின் முடி நடக்கவங்கள என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். இப்ப வசனத்துக்குள்ள வந்துடலாம். 36 வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். 36 இருந்து முதல் 39 நம்ம வாசிக்க கேட்கலாம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, இது அந்தியோகை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். ராஜா தனக்கு இஷ்டம் போல மானதை செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி ஆக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் கனம் பண்ணுவான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். இதுதான் ட்ரான்சிஷன் பீரியட். இது யாரை குறித்து? அந்தியோக்கஸ் எபிஃபனஸை குறித்து. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் அந்தியோக்கஸ் எபிஃபனஸ் என்கிறவன் முதலாவது அவன் என்ன செய்தான்னு சொன்னால் அவனுடைய பெயர் எபிஃபனஸ் என்று சொன்னால் மகிமை உள்ளவன். அந்த பட்டம் அவனுக்கு இருந்தது. மகிமை உள்ளவன் என்கிற பட்டத்திலிருந்து அவனை இன்னொரு பேர் வச்சுக்கிட்டான், மேனிஃபெஸ்டோ. அப்படி என்றால் அவதாரம் எடுத்தவன். அப்படி என்றால் தெய்வம் மனுஷ அவதாரம் எடுத்த மாதிரி அவனையே காட்டிக்கிட்டார். மூணாவது ஒரு தலைப்பை கொடுத்துக்கிட்டார், தியோஸ் எபிஃபனஸ். அவர் செய்த நாணயங்களிலே அந்த தியோஸ் எபிஃபனஸ் என்கிற நாணயம் இன்றைக்கும் பிரிட்டிஷ் மியூசியம்ல இருக்கிறது. அந்த தியோஸ் எபிஃபனஸ் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவரையே தன் என்னவா கூப்பிட்டுக்கிட்டாரு, கடவுளா கூப்பிட்டாரு. அந்தியோகஸ் எபிஃபனஸ் தன்னை கடவுளாக தன்னை மாற்றிக்கொண்டார், அவர் அழைத்து கொண்டார். ஆனால் அந்திகிறிஸ்து நான் மட்டும்தான் கடவுள் என்று சொல்ல போகிறார். அதுதான் வித்தியாசம். அந்தியோகஸ் எபிஃபனஸுக்கும் அந்திகிறிஸ்துக்கும் இடையில இருக்கிற ஒரே வித்தியாசம், நானும் தெய்வன் அறிவர், அந்திகிறிஸ்து நான் மட்டும்தான் தெய்வம் சொல்ல போறார். இப்போ தேவனுடைய சித்தத்தை பொறுத்த அளவில் ஆண்டவர் யூதர்களுக்காக வைத்திருந்த திட்டம் ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்க நினைக்கலாம், இப்போ ஆண்டவர் இவ்வளவு பேசிட்டு ஏன் இப்ப பாஸ்டர் 40 வசனம் வரும்போது தொடர்ந்து நடக்கிற காரியத்தை சொல்லாம கடைசி காலத்தில் நடக்கிற காரியத்தை ஏன் ஆண்டவர் சொன்னாரு? நீங்க நன்றாக புரிந்துக்கணும். இந்த கேள்விக்கு பதில் தானியல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யூதர்களை குறித்தது, புறஜாதிகளை குறித்தது அல்ல. இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் யூதர்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரமே, புறஜாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே குறிக்கப்படவில்லை. ஆண்டவர் கடைசி வரையிலும் உன் ஜனம் சொல்றாரு. கடைசி வரைக்கும் பாருங்க, உன் ஜனனா யாரு? தானியலை பார்த்து சொல்ற உன் ஜனனா யாரு சொல்லுங்க? யூதர்கள். அப்போ தேவ திட்டம் இந்த 39வது வசனத்தோட தேவ திட்டம் அங்கே ஒரு நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறது. எப்படி என்று சொன்னால், தேவன் ஒரு கடிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த கடிகாரம் யூதர்கள் இயேசுவை நிராகரித்து இவரை சிலுவையில் அறையுங்கள், இவருடைய பாவம் இரத்த கரை எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் என்று என்னைக்கு அவங்க தங்கள் குரலை எழுப்பினார்களோ அன்னைக்கே தேவன் யூதர்களுக்காக வைத்த திட்டம் அங்கே நின்றது. இன்னும் தேவனுடைய கிளாக் யூதர்களுக்கு தொடரல. எப்போ தொடரன்றது இந்த வசனத்தில் நான் காட்டுறேன். ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்னா, அவங்க எடுத்த திட்டம் தான். இன்னைக்கு நிறைய பேர் நீயும் நானும் தேவ திட்டத்தை விலகி, தேவனுடைய திட்டத்தில் இன்னைக்கு நம்ம விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், சுயாதீனம். எனக்கு விரும்பினதை நான் செய்வது, நான் விரும்பின பாதையில் நான் ஓடுவது, எனக்கு இஷ்டமானதை, நீ இஷ்டமானதை செய்யறதான் செஞ்சுக்க. தேவ திட்டத்தை மறந்துரு. நீ தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னா உன் இஷ்டத்தை நீ ஃபர்ஸ்ட் என்ன செய், மறந்துரு. தன்னை தானே வெறுத்து உன் சிலுவை அனுதினமும் சுமந்து என் பின்னே வா, அப்பதான் நீ எனக்கு என்ன மாற முடியும் சொல்றார் இயேசு. சொல்லுங்களேன், நீங்களே பிளான் போடுறது, இது முடிச்சோனா அது, அது முடிச்சோனா அது, அது முடிச்சோனா இது, இது ஆனோனா அது, அது போ. ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூதர்கள் தேவனுடைய திட்டத்திலிருந்து விளக்கப்பட்டார்களே தவிர தேவனுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யப்படல. யாரும் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து யூதர்கள் என்ன செய்ய முடியாது. யூதர்கள் என்று சொல்லும்போது அவருடைய இதய துடிப்பு நிச்சயமாய். ஏன்? அதனால்தான் அவருடைய குமாரனையே யூதனாக தான் அந்த உலகத்தில் பறக்க வச்சார், யூத ராஜ சிங்கமாக. தேவ திட்டத்தை விட்டு விலகினார்களே தவிர தேவ இதயத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யல, அவர் நீக்கவே இல்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கலாம். உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உனக்காக வச்ச பிளான்ல நீ இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவனுடைய வாழ்க்கையில சொன்னி உனக்காக வைத்திருக்கிற திட்டத்திற்குள்ளே நீ இருக்கிறாயா என்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ திட்டத்திற்குள்ளே நீ இருக்கணும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பாடத்திற்கு உன் செவிகளை சாய். தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை நீ செயல்முறைப்படுத்து. அப்போதான் அவர் திட்டத்துக்குள்ளே நீ தொடர்ந்து என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். நிறைய பேர் நல்லா ஆரம்பிக்கிறோம், நல்ல விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறோம், நல்ல ஆர்வத்தில் ஆரம்பிக்கிறோம், நல்ல ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் நடுவில் என்ன நடக்கிறது, சுயாதீனம் வெளிப்பட்டுறது. மாம்சம் கொஞ்சம் காயம் வந்துட்டால் போதும், யாருன்னா கொஞ்சம் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணிட்டா போதும், இல்லை யாராவது கொஞ்சம் அப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டா போதும், அந்த காயமே நம்ம என்ன செய்கிறோம், தேவ திட்டத்தை விட்டு நம்மளை விளக்க செய்கிறது. நீ என்ன துறையிலனா இருக்கலாங்க, நீ என்ன வேலைனா செய்யலாம், தேவ திட்டத்தை விட்டு விலக அவங்களால் இருக்க முடியுமா? முடியும். அவர் சொல்றதை கேட்டு அதன்படி செய்ய போதும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். தேவன் பேசிக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீங்களா? கேட்க மாட்டேங்குது பாஸ்டர், அவர் என்ன சொல்றாரு எனக்கு வழங்கலை. எங்கேயோ நீ கோட்டையை விட்டுட்ட. கடைசியாக தேவ சத்தத்தை நீ எப்போ கேட்ட? கடைசி ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னார்? நீ கீழ்ப்படியாமல் போயிருந்தேன்னு சொன்னால் திருப்பியும் பேச மாட்டார் அவர். நீ ஃபஸ்ட்டு அதை போய் சரிப்படுத்து, போய் மனம் திரும்ப. ஆண்டவரே நீங்கள் அதை பேசுனீங்க, நான் கேட்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், மறுபடியும் அவர் சத்தம் உனக்கு. நீ நிறைய பேருடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. பைபிள் படித்தா ஒன்றும் வரமாட்டேங்குது பாஸ்டர் எனக்கு, பைபிள் படிச்சு அவன் ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார், எங்கேயும் நீ கோட்டை விட்டியா. கடைசியாக உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், அது வந்து ஃபஸ்ட்டு அது வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் மேட்ரு சொன்னார் ஆண்டவர், நான் அது கொஞ்சம் அப்படியே விட்டேன். சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க விட்ட. ஆண்டவர் சொன்னார், நீ என்ன விட்டுட்டனா? எப்படி நீ கேட்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டீரேன்னு? விட்டு தவறு இல்லையா? நீ தான் அவர் தான் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. இந்த கேள்வி கேட்கறதுல நமக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆண்டவர் ஏன் எனக்கு இது ஜாபம், இவர் பெரிய அப்படி உத்தம சீலனு பண்றதெல்லாம் அட்டூழியம், ஜபம் மட்டும் அப்படி பெருசு, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீர்? நீ அவரை மறந்து நடந்துகிட்டு இருந்தனா? அவர் தான் சொன்னார், நீ என்னை விட்டனா நானும் உன்னை விட்டுருவேன், நீ என்னிடத்துல நெருங்கினா நான் உன்னிடத்துல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே இதுதான், ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்காத இருப்பது தான் பிரச்சனை. தினமும் பைபிள் படி, தினமும் வேதத்தை வாசித்து, தினமும் ஜெபம் பண்ணு. நான் மாண்டு மாண்டு சொல்றேன் தானே, ஆனா இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜெபிச்சு இப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் வரத்தை கேட்டு உங்க பேரை கூப்பிடணும் கூட கூப்பிடுறேன். அந்த சவாலுக்கு நீங்க ரெடினா சொல்லுங்க, நான் ஆண்டவர் கையோ காலு பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவர் அந்த பேருகளை. நீங்க ரெடியா? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் சொல்றாரு, வேத வாசிப்பு ஜபம் இல்லாம ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, கடக்காது. அது ஒரு ஒரு முக்கியத்துவமா உங்க வாழ்க்கையில. சாப்பாடு இல்லாட்டி கூட பரவாயில்லங்க, தூக்கம் இல்லாட்டி கூட பரவாயில்லங்க, எனக்கு எனக்கு வேதம் வேணுங்க, ஆண்டவர் வேணுங்க. ஜபம் வேத வாசிப்பு இல்லாம நான் ஒரு நாள் கடக்க போவது கிடையாது. அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க, நிச்சயமா கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்கும். அவர் நமக்கு அப்பா, மதம் அல்ல உறவு, அவர் நமக்கு தெய்வம் இல்ல டேடி. அவர் நம்மகிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்கிறார். நாம் தான் போக மாட்டேங்கிறார் அவர் சமூகத்துக்கு. தேவை வந்தா மட்டும் போறது, கஷ்டம் வந்தா மட்டும் போறது, தகப்படே காசு ஆண்டவர் காசு காசு வந்தவொடனே அவரை பாஸ் பண்ணிடுறது. காசு நம்மளை விட்டு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரே பணம் கடனாளிகள் வீட்டு வெளியில் நிற்கிறார்கள், ஆண்டவர் நீயும் போய் கூட சேர்ந்துடுவார். இது அப்பா கிட்ட போற மாதிரி, அப்பா சொல்ற வார்த்தை எதுவுமே உலகத்தான் அப்பா கீழ்ப்படையாத புள்ளி ஆசீர்வதி பாரா தெரிதில் பிள்ளைது, ஏய் நீ வாய்க்க மாட்டடா, நீ எத்தனை அப்பா அப்படி திட்டிக்கிறாங்க, நானே காதலை கேட்டிருக்கிறேன். இது பேர் இது ஓதுவாது, இது நீ இப்படியே போயிடுவேடா, நீ இப்படியே போயிடுவேன். நான் பேசுறது கேட்டால் ஒரு சிலர் உங்கள் அப்பா கிட்ட உங்ககிட்ட பேசுனது நினைவு வரலாம், அதற்காக நான் பேசவில்லை. டேய் நீ மாடு மேய்க்க தானே லாக்கி, நீ இப்படி தான் பாவம் கேரளாவில் இருக்கிற ஒரு அவங்க அப்பா சொன்னார் போல் தருது. இப்போது ஐடி செக்டரில் வேலையெல்லாம் விட்டுட்டு பத்து கழுதை மேய்ச்சின்னுக்கிறாராம். சிரிக்காதீங்க, கோட்டீஸ்வரனாகிறாரு. ஏன்னா கழுதை பால் பிஸ்னஸ் பண்ணி கழுதை மேய்க்க தான் லாக்கின்னு பெரியவங்களாம் திட்டுவாங்களே, அந்த கழுதை மேய்க்கிற வேலையை எடுத்து இங்கே பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தவர் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு பத்து கழுதியை வாங்கி அதில் ஆறு செத்து போச்சான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கழுதிங்கள்லாம் வாங்கி அந்த கழுதை பாலை வச்சு இந்த சகோதரிகள் போடுகிற இந்த பியூட்டி க்ரீமை அவர் தயாரித்து லைஃபே பியூட்டிஃபுல்லாகிட்டுக்குது அவருக்கு. ஒரு கழுதியை 1,00,000 இப்போ விற்கிறாராம், வாங்குறீங்களா? கழுதை மேய்க்க தான் லாக்கின்னு சொன்ன மேட்ரு கூட இப்போ நல்ல மேட்டராக தான் ஒர்க் அவுட் ஆயினுக்குது. அதனால அப்பா நம்மளை குறித்து என்ன சொன்னாலும் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கேயும் ஒரு நல்ல மேட்ரு நம்ம தக பரமா அப்பா வச்சிருக்கிறார். ராமன் சொல்லலாமா? இப்போ உலக அப்பாக்கள்ல கீழ்ப்படியாத பிள்ளைய ஆசீர்வதிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பரலோக அப்பா மட்டும் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு எதிர்பார்க்குறோம்? என் வசனத்துக்கு நடுங்கிறவனே சொல்லிட்டார்ல, என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய சொல்லிட்டார்ல, அவருக்கு பயந்து ஜீவிக்கிறவன் மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நீ வெளியே புறப்பட்டு போகும்போது கொழுத்த கண்டுகளை போல நீ வளருவீங்கன்னு அவருக்கு பயந்து இருந்தாதான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் சந்ததி பலத்து இருக்கும். வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். எல்லாம் தேவ பயத்தில் இருக்கிறதுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயப்படுதல் நமக்கு இல்லைன்னா தயவு செய்து ஆண்டுகிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன் செய்யணும் அவரு? யோசிச்சு பாருங்க, ஏன் செய்யணும் அவரு? எத்தனை அப்பா அம்மா சொல்ற, நான் ஏன் அவனுக்கு செய்யணும்? என் பேச்சு கேட்கல, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடானா போல, சரி அட்லீஸ்ட் கல்யாணம் ஒழுங்கா பண்ணி வாழ்றானா அதை கேட்கல, வேலைக்கு போடானா போல, சரி ஏதோ தப்பு பண்ணிட்டான் புள்ள, ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பிசினஸ் சேடானாக்கா 2.5 கோடி ரூபாய் கடத்தோட வந்திருக்கிறான், ஊரெல்லாம் காசு ஏமாத்தி வச்சிருக்கிறான், நான் ஏன் இவனுக்கு? அது சொல்றது தப்பு இருக்கும்னு சொல்ல முடியுமா? நம்ப முடியாது. அதனால நன்றா புரிந்து கொள்ளலாம், கர்த்தர் அழைத்த அழைப்பு விட்டு நம்ம ஒரு காலமும் விலகவே கூடாது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள் அதுதான். என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், சிலுவையில் அவரை அறையுங்கள் என்று தங்கள் வாயின் அறிக்கையினால் ஒப்பு கொடுத்தார்களோ அன்றைக்கே அவர்களுக்கென்று ஓடிக்கொண்டிருந்த கடிகாரம் நின்று போனது. அதுதான் அந்த கடிகாரம் நின்றுச்சு பாருங்க. ஒரு கடிகாரம் தேடி பிடிச்சேன், இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே அவங்க போல. எப்போ? கிமு 5க்கு அப்புறம் யூதத்துவம் முன்னேறுவதற்கான வழிகள் தீர்க்க தரிசனத்தின் படி, தானியல் தீர்க்க தரிசனத்தின் படி ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினால். அதான் 40வது வசனம். அந்த 40வது வசனத்துல என்ன நடக்கும்? எல்லா மந்தைகளையும் ஆண்டவர் ஒன்னா சேர்க்க போறாரு. ரட்சிக்கப்பட்ட புறஜாதியும் சேர்க்குவாரு, ரட்சிக்கப்பட்ட யூதனையும் சேர்க்குவாரு. நம்ம எல்லாரும் ஒரு மந்தைகளா இருப்போம். வில் பி கிராஃப்டட். பவுல் எழுதுறார் ரோமர் 9 அதிகாரம், 10 அதிகாரம், 11 அதிகாரம், இதை பற்றி தான் எழுதுறார் பவுல். நம்ம என்ன செய்யப்படுவோமா? யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றா தான் இருப்போம், இணைக்கப்பட்டவர்களா நம்ம ஒன்றா தான் இருப்போம். அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அவர்களுக்கு என்ன சமாதானத்தை கொடுக்குறாரு அந்த சமாதானம் நமக்கு உண்டு. அவர்களுக்கு என்ன உரிமை உண்டு ஆண்டவரை குறித்த உரிமை, அது எனக்கும் உண்டு உனக்கும் உண்டு. ஆனால் அது எல்லாமே எப்பொழுது நடக்கும் தெரியுங்களா? 40வது வசனம் வாசிங்களேன், சொல்றேன். முடிவு காலத்தில் தான் நடக்கும். அப்ப என்ன ஆச்சு? 39வது வசனத்திலிருந்து 40வது வசனத்துக்கு வந்த உடனே நடந்து முடிஞ்சிருக்கிற தீர்க்க தரிசனம் இப்போ முடிஞ்சிருச்சு. இனி 40வது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறது நடக்க போகிற தீர்க்க தரிசனம். இப்போ 135 காரியம் சொல்லி எல்லாமே நடந்துருச்சு. இப்போ இனி நம்ம வாசிக்கிறத நடக்கும்னு நம்ம ஏன் வாசிக்கக்கூடாது? 135 காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொன்னார் வசனத்துக்கு 4 குறிப்பின்படி, எல்லாமே நிறைவேறினதுக்கு அப்புறம் ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்துக்கிட்டு டாக்டரின் இது டிஸ்பென்சேஷன் தியரி இந்த தியரி அந்த டயாகிராம் இந்த டயாகிராம் உட்காந்து ஏன் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பைபிள் தான் இருக்குல்ல கையில், ஆவியானவர் தான் இருக்கிறார்ல, எடுத்து படிச்சாவே வழங்குதே. கொஞ்சம் சரித்திரத்தின் பேக்ரவுண்ட் நமக்கு இருந்து படிச்சாவே வழங்குதே. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறாரு. ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து போய் விட்டு விட்டு மனுஷருடைய வழக்கத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வசனம் பாருங்க, கடைசி வாசிங்க பிரதர், 40வது வசனம். முடிவு காலம் என்றால் தென்திசை ராஜா, இப்ப வர இருங்களேன், படிப்படியா போலாம். தென்திசை எந்த எந்த தேசம்? தென்திசை சொல்லுங்க சத்தமா பார்க்கலாம், எகிப்து. பாருங்க, இன்னும் அந்த பிளான்ல தான் இருக்கிறார் ஆண்டவர். இப்ப நம்ம வருங்காலத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், கடந்ததல்ல. வருங்காலத்திலேயே ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ள யார் இருக்கிறது? முத பாருங்க, தென்திசை ராஜா இருக்கிறான். இன்னும் அன்னைக்கு யார் ராஜா வரப்போறான் நமக்கு தெரியாது அவன் பேரு, ஆனா அவன் இருக்க போறான் திட்டத்திற்குள்ள. தென்திசை ராஜா வாசிங்க பிரதர், வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சாதாரணமா இல்ல. இவன் இருக்கிறான் பாருங்க, இந்த ராஜா இருந்த இடம் தான் கடைசியா அந்தியோக்கு செப்பிஃபினஸ் இருந்த இடம். அந்த ராஜாவின் இடத்துல இன்னொரு ராஜா வருவான்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நடுவில் அது சாத்தியபூர்வமா இல்ல. ஆனா ஆபக்குக்கு எழுதின ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆபக்குக்கு தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றாரு, பாபிலோனியர்கள் வருகிறார்கள் சொல்லும் பொழுது ஆபக்குக்கு ஆண்டவர்கிட்ட கிண்டல் பண்றாரு. அப்படி ஆண்டவரை எந்த பக்கம் வராங்க, இந்த பக்கம் வராங்களா, அந்த பக்கம் வராங்களா? ஏன்னா அன்னைக்கு பாபிலோன் ஒரு சிறிய ஒரு நாடா, ஒரு சிறிய ஊரா இருந்துச்சு. ஆனா யாருடைய வார்த்தை நிறைவேறுச்சு? கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், அத்தி மரம் துளிருடாமல் போனாலும். பாபிலோனர்கள் வந்தாங்க, அத்தி மரம் இல்லை ஒரு இலைய அவன் நிலத்துல விடாத அளவுக்கு சுட்டரிக்கிற திட்டத்தை கொண்டு பூமியை சுட்டரிச்சுட்டு போனான். ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு. இப்படியெல்லாம் ஆண்டு நமக்காக இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்துச்சான், அந்த கட்சி வந்துச்சான், அந்த கட்சி ஜெயிச்சுச்சான், ஏன் பயப்படுறோம்? நம்மை காக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்மோட தான் இருக்கிறாரு. அவர் அனுமதி இல்லாம ஒருவனும் அவன் நெழல் கூட நம்ம மேல என்ன செய்ய முடியாது, பட முடியாது. இப்ப தென் திசை எகிப்து, வடதிசை சிரியா, இது நடுவில் இருக்கிறது தான் இஸ்ரவேல் தேசம். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஆண்டர் என்னன்றார்னா, இவன் சும்மா இப்ப நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த தேசத்தை சார்ந்தவர்கள், தென் திசை தேசத்தை சார்ந்தவர்கள் இப்போ வடதேசத்துக்கு விரோதமாக யுத்தம் போடுகிற காலத்துக்குள்ள நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தின்படி அந்த யுத்தம் போடும் காலம் வரும் பொழுது இந்த வடதிசையில இருக்கிற ராஜா அவன் பலவானா மாறுவானா? ஏன்னா இவனுடைய பலம் இங்க பாருங்க, நான் இப்படியே வரைஞ்சி காட்டிக்கிட்டு இருக்க பாருங்க, இவனுடைய பலனை பாருங்க, பேக்ரவுண்ட பாருங்க. அரபு நாட்டுடைய முழு பலன் அவனுக்கு சாதகமாக இருக்கும். அதனால இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்தியோகஸ் எபிஃபனஸ் கடைசியாக ஆண்ட தேசமாகிய சிரியா இன்னைக்கு இப்போ தொடர்ந்து தீர்க்கதரிசன வசனத்திலையும் வடதிசையின் ராஜாவை குறித்து ஆண்டு பேசும்போது, என்னுடைய ஒரு யுகம் அந்தி கிறிஸ்து வட தேசத்தில் எழும்பக்கூடிய சாத்திய பூர்வங்கள் நான் தானியலை பார்க்கிறேன். என்னுடைய வசனத்தின் யூகத்தின்படி, வசனத்தின்படி இருக்கிற என்னுடைய யூகம் என்னவென்று சொன்னால், கடைசி காலத்தில் எழும்ப போகிற அந்தி கிறிஸ்து என்கிறவன், அந்தி கிறிஸ்து என்கிறது தலைப்பு தான், அவன் பேர் கிடையாது, அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த அந்தி கிறிஸ்துவின் தலைப்பு கீழாக செயல்பட போகிற மனிதன் சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு அரபு மனிதனாக இருக்க முடியும் என்கிறதை நான் யூகிக்கிறேன். தவறானா நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய விளக்கங்களை வச்சுக்கோங்க, தப்பு உண்மை கிடையாது. இதை நம்ம வேறுபடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் வரும்போது எல்லாமே விளக்கப்படும். நான் தப்பா இருந்தா சந்தோஷப்படுவேன். இப்ப கடைசி நாட்களிலே இந்த வட திசை தேசத்தின் ராஜா அவன் எழும்பி, தொடர்ந்து வாசிங்க, அநேக கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசத்துக்குள்ளுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். பாருங்க, அங்க சிங்காரமான தேசம் எது தெரியுங்களா? இஸ்ரவேல் சிங்காரமான தேசத்துக்கு வரும். ஏன்னா பாருங்க, இஸ்ரவேல் வந்து எகிப்து சீரியா நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சிங்காரமான தேசத்துக்கு வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும், இங்க பாருங்க, வருவான் எகிப்துக்கு விரோதமா வருவான். கொஞ்சம் கிராபிக் எல்லாம் போட்டு காட்டுறவங்க புரியுற மாதிரி, எல்லா பக்கமும் ராணுவங்களும் வீரர்களும் எல்லா விதமான தாக்குதலை கொண்டு வந்து வாசிங்க பிரதர். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்புவிப்பார்கள். அந்த அம்மோன் யார் தெரியுங்களா? ஜோர்டன். இப்ப இவன் கை வைக்காம இருக்க போகிற ஒரு தேசம்னா அது யோர்தானா மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா அது அவனுக்கு வேணும், அந்த பேஸை உபயோகப்படுத்தி அவன் என்ன செய்ய முடியும், மற்ற இடங்களை தாக்க முடியும். அதனால யோர்தானோட என்ன செய்துக்கிட்டே இருப்பான். அது இல்லாமல் தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு இடமும் யோர்தான் பக்கத்தில் இருக்கிறது. அதை நான் சொல்றேன், இப்ப வாசிங்க தொடர்ந்து. அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உத்திரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். அது என்ன இடம்? இஸ்ரவேல்ல மிகிடோ என்று அழைக்கப்படுகிற ஆர்மகிடோன் என்கிற இடம். அவனுடைய கூடாரத்தை எங்க அமைப்பானா? இங்க அமைப்பான்னு நான் சொல்லலைங்க, வசனத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் சொன்னது நடந்தா, இது நடக்கமா நடக்காத? அதுக்குதான் உங்களுக்கு படம் போட்டு காட்டுறேன். இந்துக்கு பேர் தான் ஆர்மகிடான், மிகிடோ என்று அழைக்கப்படுகிற ஆர்மகிடான். இன்றைக்கும் இது இருக்கிறது. இது நவீன காலத்தின் புகைப்படத்தை தான் உங்களை நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன். அவனுடைய கூடாரத்தை இங்க அமைப்பான். ஏன்? இது சாலோமோன் வாழ்ந்த நாட்களில இது ஒரு முக்கிய ஸ்தலமாக இருந்த ஒரு ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல அவனுடைய கூடாரத்தை அமைத்து அவன் தொடர்ந்து இனி போராடலாம். கிழக்கு வடக்குன்னு போட்டிருக்கு பாருங்க, ஈஸ்ட். ஈஸ்ட்ல இருந்து யார் வருவாங்க? நான் ஏற்கனவே ஜகரிய தீர்க்கதரிசி புத்தகத்தை நான் டீச் பண்ணும்போது சொன்னேன், 20 கோடி படை வீரர்கள் உள்ள இராணுவம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு தேசத்துக்கிட்ட தான் இருக்கு. அந்த தேசம் இஸ்ரேலுக்கு கிழக்கா இருக்கிற சீனா தேசம், ஈஸ்ட், கரெக்டுங்களா? அதுதான 20 கோடி கால்நடை வீரர்கள் உள்ள சேனை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சிவப்பு அடையாளம் வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தான். இதை நீங்க வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்க்கலாம். அவங்க தான் இவனுக்கு ஒரு தடையாகவும் சவாலாகவும் இருக்குவாங்களே தவிர, இவன் முன்னேறி நம்ம போயிடலாம். ஆனா மொத்தம் பேர யார வந்து தாக்க போறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை தான் தாக்க போறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் ரெண்டு தேசங்கள் நடுவில் தாக்க சிக்கப்பட்டிருக்கிறதுனால இவன் அவனை தாக்கினாலும் அவன் இவனை தாக்கலாம், நடுவில் மாட்ட போது இஸ்ரவேல் ஜனம். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அவர்கள் அங்க வைத்திருக்கிறார். ஏன்? உன் ரட்சகர் என்று உனக்கு வெளிப்படுத்த. சில சமயத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறத போல இருக்கலாம். நீங்க யாரோ ரெண்டு பேர் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ ஏன் பாஸ்டர் கேட்கறீங்க, எங்க அப்பா அம்மாக்கு சண்டை, என்ன நடுவில் போச்சுக்கிட்டு அவரு எங்க என்ன போய் உங்க அம்மா கிட்ட இது சொல்லுறாரு, உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போய் இது சொல்றா, நான் நடுவில் மாட்டில தவிக்கிறேன் பாஸ்டர், நீ கவலைப்படாத மகனே, உன்னை விடுவிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. ஆண்டர் பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டர். நீ எங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை விடுவிக்க, பக்கத்துல பாச்சிரும், உங்களை விடுவிக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார் சொல். இஸ்ரவேல் அவரை நோக்கி கூப்பிடுவாங்களாம், பாதி வரைக்கும் அழிக்கப்படும். சகரியா 12:13 வாசிச்சோம், பாதி வரைக்கும் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு பிரபு வைத்திருக்கிறார். அங்க வருவோம். இப்ப நீங்க அதை வாசிச்சு முடிச்சிருங்க பிரதர். இது வரைக்கும் புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கடைசி வசனம், சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். அவன் விழுந்து போன ஒரு தெய்வம் ஆயிடுவான். ஒத்தாசை இல்லாத தெய்வம்னா ஒத்தாசை பண்ணும். இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு ஒத்தாசை யாரும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அவனை கவுத்து விடுவார். ஒரு தெய்வம்னு சொல்லிக்கிறவனுக்கு இதை காட்டில் ஒரு இன்சல்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. தெய்வம்னு சொல்லிக்கிறவனுக்கு ஐயா யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்களே, டேய் நீ தானே கடவுள்னு சொல்லிட்டு இருந்த, நீ இல்லையாடா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம், நான் இல்லைங்கோ, எனக்கு மேலாய் ஒருத்தர் இருக்கிறாருங்கோ, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அவரே இறக்கம் காட்டலடா, அவரே உனக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு தானியேல் 11:11 கடைசி வசனத்தில் எழுதி வச்சாரு. நீ கிளம்பு, நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணமோ அவங்கள தான் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தலைவாழ் புரியாம சில விஷயங்களை நீங்க கால் எடுத்து வைப்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா சார், அவர் வந்து கேட்டார் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் வந்து கேன்வாசிங் ஹெல்ப் பண்ணுங்கோ, எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு மூக்குத்தி கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்குவாங்க பாருங்க தொல்லைங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஒன்னும் இல்லை பாஸ்டர், வேர் ஹெல்பிங் தேம். தேவனுடைய நல்ல தேவ பிள்ளைகள் சபைக்கு பிரயோஜனமான ஒரு சபையில கூப்பிட்டு ஒரு மனுஷனை நிக்க வச்சு ஜபமணி வேறு இருக்கிறாங்க. அவர் இவர் தான் ஆட்சியில் வரப்போறாருன்னு அப்படியே, இது நமக்கு தேவையில்லாத வேலை. சபைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டு அரசியலை பார்த்துக்கிட்டோம், நீங்க விசுவாசிகளை கவனிங்க போதும். இருக்கிற மந்த சாப்பிட்டாங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்றாங்களா, இதுதான் நம்முடைய சபையின் நோக்கம். மொதல் நம்ம போய் இவனு அமைச்சன் ஆகணும், இங்கே கூட தான் தேடி வந்தாங்க, எங்கள் இங்கே இருக்கிற கவுன்சிலர் ரத்னமாவா இங்கே தான் வந்தாங்க, இங்கே தான் வந்து உட்காந்து ஃபாதர் எனக்காக ஜபம் பண்ணுங்கள், என்னம்மா ஜபம் பண்ணணும், எப்படினா ஜெயிக்கணும், இங்கே ஜெயிக்க மாட்டீங்கோ, நாங்கள் அப்படி எல்லாம் ஜெயிக்க மாட்டோம், ஜபிக்க மாட்டோங்க, என்னங்க ஃபாதர் அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் ஆமாம் நான் ஜபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும் நான் ஜபம் பண்ணுறேன், ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் ஜெயிக்கணும் சித்தம் கொண்டாருனா அப்போ ஜெயிப்பீங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்குதுன்னு ஜபம் பண்ண ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் ஆளை விட்டு அனுப்பியிருக்கிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போய் எதனா நல்கொடையை செய்யணும், வானாமா எந்த கூடையும் எங்களுக்கு வானா, இயேசு எங்கள் கூட இருக்கிறாரு எங்களுக்கு அதுவே. இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு மாதிரியாக நம்ம நிற்கணும், அங்கே இந்த அடிக்கிற அலையோடு அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிற செத்த மீன் தான் அலையோட அடிச்சுக்கிட்டு போ. எவ்வளோ அழகா ஆண்டு பாருங்க தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லியிருக்கிறார், தானியேல் நடக்க போகிறவைகள் அவனுக்கு ஒத்தாசை இல்லாமல் என்ன செய்வானாங்க, விழுந்து போவான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாருங்க, 12 அதிகாரத்துக்குள்ள வந்துடலாம், 12:1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற. ஆமா, இப்ப இவன் ஒத்தாசை இல்லாமல வளைந்து போகும்பொழுது தேவ ஜனங்களுக்கு ஒத்தாசைக்காக வைத்திருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, மிகாவேல் தூதன் தேவ ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நிர்ணயிக்கப்பட்ட தூதன், புரிஞ்சுதுங்களா? அதனால அவருடைய போட்டோவை நீங்க வீட்டு வாசல் என்ன பண்ணோம், பெருசா ஃப்ரேம் போட்டு என்ன சிரிக்கிறீங்க, அம்மா அப்படியாம்மா யாரா மாட்டி இருக்கிறீங்களா, ஏன் வாசல்ல தொங்குறாரு அவரு, அது அப்படி கத்தி வச்சுக்கணும் கீழே பிசாசி, ஒன்னு சொல்ற நல்லா கேளுங்க, கீழே இருக்கிற பிசாசி நடந்து போகும்போது உன் தலையில தான் இருக்கிறான் அவன், ஆமாவா இல்லைங்களா, நீங்க அந்த போட்டோ வச்சுட்டு வாசல்ல நடந்து போகும்போது உங்க தலைக்கு மேல யாருக்குறது, நான் சொல்லல நீங்களே சொல்லுங்க, அப்ப ஒவ்வொரு முறை நீங்க அது கீழே கடந்து போகும்போது அவன் சந்தோஷமா இருப்பான், நான் வேணா மிகாவேல் காலில் இருப்பேன், ஆனா என் காலு கீழே இந்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொரு 4 போட்டோ மாட்டுங்க, பெட்ரூம்லயும் பாத்ரூம்லயும் எல்லா ரூம்லயும் மாட்டுங்க அப்படின்னு நான் சந்தோஷப்படுவோம். அதனால மிகாவேல் தூதன் நம்ம போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டுற ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது, தேவ ஜனங்களுக்கு மட்டும்தான் சாதாரண பாதுகாப்பு கிடையாது. மிகாவேல் தூதன் கொடுக்கிற ரட்சிப்பு யாருக்கு தெரியுங்களா, தங்களை பெயர் கிறிஸ்தவர்களாக அழைத்து கொள்கிறவர்களுக்கு அல்ல. இந்த புத்தகத்தில் அழகான விளக்கத்தை ஆண்டு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார், ஆசிங்க கேட்கலாங்களா, காது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வச்சு கேளுங்க பார்க்கலாம், ஆசிங்க பிரதர். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆமா, புரிஞ்சுதுங்களா, என்ன வருமா, இது வரைக்கும் எந்த ஜாதியும் ஹிட்லர் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பெரும் உபத்திரவத்தின் காலம், இதுக்கு முன்னாடி இயேசு வருவார் ரகசியமாக கூட்டு போகிற எதுனா எழுதிச்சிங்களா, அப்படி தான் மிஸ் பண்ணிட்டீங்களா, நான் ஏதோ எனக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்குது, இல்லை மிஸ் பண்ணலை நீங்கள், ஒன்றும் கிடையாது, பெரும் உபத்திரம் வரும், அதுக்கப்புறம் தான் இயேசு வருவார். வாசிங்க, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற மிக்காவேல் யாரை விடுவிப்பார், நான் சொன்ன கேட்டேன் இல்லைங்களா கேள்வி, அதுக்கு பதில் இதுதான், புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென். வீட்டில் போட்டோ மாற்றவெல்லாம் விடுவிக்கப்படுவான்னு வசனம் போடல, உன் பேரு ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா. எழுதப்பட்டிருக்கின்ற சந்தோஷத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, சில விஷயங்களை நீங்கள் செய்தால் உன் பெயரை நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிற தேவ வசனத்தையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வசனம் சொல்லும் போது தான் ஞான சன எடுத்துக்கலாம், அப்படியே காலர் அப்படியே லைட்டாக மேலே தூக்குவோம் இல்லைங்களா, ஞான சன எடுக்காதங்க மேலே அப்படியே லைட்டாக அப்படி பார்ப்போம். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. சோத்திரம் கடைசி வரைக்கும் அந்த பேர் இருக்கணும். தேவ வசனத்தை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா உன் பேரை என்ன பண்ணுவேன்றார். எப்படி கூட்டி குறைக்க முடியும்? சொல்லாததை சொன்ன மாதிரி நினச்சிக்கின்னு செயல்பட்டீங்கன்னா, சொன்னதை சொல்லாத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம் அது. அதனால் நீங்கள் நம்புகிற கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேதத்தில் இல்லாத விஷயத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வசனத்தை மாற்றினதற்கு சமானம் தான். ஆமாவா இல்லைங்களா? தேவன் எழுதாத ஒரு விஷயத்த அவர் எழுதின மாதிரி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, இப்படி பண்ணா காயத்துங்களாம். ஒருத்தருக்கு சொல்கிறேன்னா மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணாதான் அது பிரசங்கமா? இல்லையே. நீ ஒருத்தருக்கு சொல்ற ஒரு வார்த்தையோட ஒரு வசனம் கூட ஒரு தேவனுடைய வார்த்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அடையாளமா மாறுதா? இல்லையா? மாறுது. தேவன் தம்முடைய வசனத்துல சொல்லாத விஷயத்தை நீ சொன்னதை போல சொன்னாய் என்று சொன்னால், தேவன் சொல்லிய விஷயத்தை அவர் சொல்லவில்லை என்று நீ சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை நீ என்ன செய்கிறாய் சொல்லுங்களேன் சத்தமா புரட்டுகிறாய். உன் பேரை என்ன பண்ணுவான்றார் ஆண்டவர். அதனால பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் உங்கள் பேர் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறதா என்று சற்று பரிசோதித்து பார்க்க முடியாது. உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பேர்கள் எழுதப்படாதவர்கள் இன்றைக்கே சீக்கிரத்தில் உங்கள் பேர்களை இங்கே கொடுத்தீங்கன்றா, எங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கிறது, அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பெயர்களை நாங்கள் பதிவு செய்து சீக்கிரத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து உங்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட முடியாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்கிற அடையாளமாக வானமும் பூமியும் சபையும் பிசாசியும் அங்கீகரித்து உங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதை உறுதிப்படுத்தட்டும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். இதெல்லாம் சில மேட்டரை புரிய வைக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், இவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சிம்பிள் மேட்ரு. மீகாவே தூதன் உங்க வீட்டில் போட்டோ இருக்கிறாரான்றது முக்கியம் கிடையாதுன்ற ஆண்டவர் உன்னை விடுவிக்க முடியுமா? அந்த விடுதலைக்கு பாத்திரமா நீ இருக்கின்றாயா? அந்த பாத்திரம் உன் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்ப யூதர்களுடைய பெயர்கள் எழுதப்படாத இருக்கு. இன்னைக்கு அநேக யூதர்களும் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. ஒரு நாள் வரும் அவருடைய பெயர்கள் என்ன செய்யப்படும்? ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். எப்போ தெரியுங்களா அவர்கள் பெயர்கள் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும்? ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை மடங்கடித்து அவனுடைய வல்லமைகளை ஒழித்து தம் ஜனங்களை விடுவிக்க அவர் இறங்கி வருவார். பிரதான தூதன் யார் அந்த பிரதான தூதன்? மீகாவேல். பவுல் எழுதுகிறார், பிரதான தூதனின் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது. இப்ப பாருங்க சம்பந்தம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வசனத்திற்கும் தெசலோனியக்கேயர்ல பவுல் எழுதியிருக்கிற வசனத்திற்கும் பிரதான தூதன் எக்காலம், ஏன்னா அவர் தான் இப்ப பாதுகாத்து அவர் எக்காலம் ஊதுனான்தான் இயேசு கிறிஸ்துடைய வருகையை அறிவிக்கிறது. அவர் கையில தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பிரதான தூதனாகிய மீகாவேல் எக்காலத்தின் சத்தத்தை ஊதும் போது அடையாளம் வந்துட்டாரு. யார? விடுவிக்கிறவர் வந்துட்டாரு. அவர் வருகிறதை பார்க்கும்பொழுது வாசிக்கலாம் சக்கரியா 12வது அதிகாரம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம முன்ன படித்தவங்க, ஒருவேளை நீங்கள் அந்த சமயத்தில் இல்லாதவர்களுக்காக நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சக்கரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசி கேட்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்படின்னா எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு பாதி யூதர்கள் அழிக்கப்படுவாங்களாம். யாருனால? இந்த சீரியா ராஜ்யங்களும் கிழக்கு வடக்கிலிருந்து வருகிற தாக்குதலை நிமித்தமாய் இஸ்ரவேல் தேசம் பாதி அழிக்கப்பட ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆனால் அந்த பாதி அழிக்கப்படுகிற சூழ்நிலை நடுவில் தாவீதின் குடும்பத்தாருக்கு என்ன ஆவியை ஓட்டுவார் ஆண்டவர்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்ப. அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட போய் இறக்கம் கேட்குவாங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை வேணும், எங்க ஜனங்களுக்கு நாங்கள் சபிக்கப்பட்ட எங்கள் கோத்திரங்கள், எங்கள் ஜாதி, எங்க பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகளின் மேல கொஞ்சம் இரக்கமா இருங்க என்று விண்ணப்பம், இன்டர்செஷன், ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன்னா மற்றவனுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிற ஒரு ஜபத்தின் கிருபையை ஆண்டவர் யூதர்கள் நடுவில் ஊத்துவார். யாரெல்லாம் யூதர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இது நான் நினைக்கிறேன், என்னுடைய விளக்கம் இது, யூதர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க, அந்த நாளில ரட்சிக்கப்படாத யூதர்களுக்காக ஆண்டவருடைய சமத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி இரக்கம். ஏன் இரக்கம் கேட்பாங்க தெரியுங்களா? இந்த யூதன் எப்போ இந்த கிறிஸ்தவத்தை அவன் ஏத்துக்குவான்னு சொன்னா, இயேசுவை சரீரத்தில் பார்த்தா மட்டும்தான் அவன் கிறிஸ்தவத்தை ஏத்துக்குவான். அதனாலதான் ஒரே நாள் எல்லாரும் மாற மாட்டாங்க. அவங்க எப்ப தெரியுங்களா மாறுவாங்க? இயேசு இந்த உலகத்திலிருந்து சரீர ரீதியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை போல சரீர ரீதியா எப்போது அவர் சரீரம் இந்த பூமியை எட்டுகிறதோ அன்னைக்கு அவன் பாப்பான். வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஆமா யார பாப்பாங்க, யந்திரமா குத்தின, நீ சாதையாதான் குத்த முடியும், ஆவிய குத்த முடியாது. அப்ப இயேசு வர சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரம், தோமா தொட்டு பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சரீரம், குத்தப்படத்தக்கதான சரீரம், அந்த பிசிக்கல் பாடியில இயேசு வரும் பொழுது எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்டு, ஐயோயோ இவரை தானே நாங்க சாகடிச்சோம், ஐயோயோ இவரை தானே நாங்க சிலுவை அறிஞ்சோம், ஐயோயோ இவரை சாவடிச்சிட்டு இவருடைய ரத்தப்படி எங்க மேல நாங்க வேணும்னு கேட்டுக்கிட்டோமே. நீரே தெய்வம் இயேசுவே, எங்கள் முழங்கால்கள் முழங்கும், எங்கள் நாவுகள் அறிக்கை செய்யும், நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே தெய்வம் என்று அவர்கள் அறிக்கை செய்யும் அந்த நாள் வருகிறது. அவங்க என்ன செய்ய, குத்தினருடைய கண்கள் காணும். காணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஆமா, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல, ஆமா, எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். எப்படி அழுவாங்க தெரியுங்களா? ரொம்ப நேசிச்சவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா நினைக்கும் போது ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ போயிட்டான், அதை ஆயிடுச்சு விடுங்க ஐயா, ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஐயா என்னால் முடியல, ஐயா என் பிள்ளைய இழந்துட்டேன் நான், ஐயோ அவன் தான் வீட்டுக்கு தலையா இருந்தானே, அவன் தான் இதை செய்வான்னு பார்த்தேன், சரிங்க ஐயா கொஞ்சம் இருங்க பருமையா, ஐயோ எப்படியா நான் மறக்க முடியும், நினச்சி நினச்சி அழுவானா, எப்படி அழுவானா, புருஷன் வீட்டில் பொண்டாட்டி குசினியில் உட்காந்து அழுதுருப்பான் கிச்சனில், ஏன் ஒருத்தரை ஒருத்தர் ஆறுதல் படுத்திக்கவே முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் அழுதானா ஓடி போய் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், ஆறுதல் படுத்துறோம், பரவாயில்லங்க பிரதர் சிஸ்டர் அழுவாதீங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க, ஆண்டு நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லை. அந்த ஒரு துக்கம், அந்த ஒரு வேதனையை ஒருவரால் ஆறுதல் படுத்த முடியாது. வாசிங்க பிரதர் தொடர்ந்து வசனத்தை. அந்நாளிலே அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய புலம்பலை போல புலம்பல் பெரிதாயிரு புலம்பல் மிகிடோ இங்க பேருக்கு பாருங்க, அந்த பள்ளத்தாக்கின் புலம்பலை போல இந்த புலம்பல் இன்னும் பெரிதாயிருக்கும், தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், தேசம் புலம்பிட்டு எப்படி புலம்புவாங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்க பாருங்க, ஜக்கரியா தீர்க்கதரிசிக்கு வாசிங்க, ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும் பாருங்க, கோத்திரம் கோத்திரமா புலம்புவாங்களாம், தாவீதின் குடும்பத்தார் தனியையும் தனியாயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் பாருங்க, பெண்கள் தனியா புருஷர்கள் தனியா, நாத்தான் குடும்பத்தார் தனியையும் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவங்க தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் ஸ்திரீகள் தனியையும், சீமேயி குடும்பத்தார் தனியையும் அவங்க தனி, அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். ஏன் ஒருத்தர் என்ன செய்துக்க முடியாது? என ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் பிரசங்கித்த முதலாவது பிரசங்கத்தில் அவர் சொன்னார், துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவன் ஆறுதல் அடைவான். இதுதான் ஆறுதல், இதுதான் சரியான துயரம். நம்ம நினச்சுன்னு சா வீட்டில் போய் அந்த வசனத்தை படிக்கணும், அது சா வீட்டு வசனம் கிடையாதுங்க, மனம் திரும்புதலின் வசனம் அது. ஒரு மனிதன் தன் பாவ அவல நலையை உணர்ந்து இவரை போய் குத்திட்டனே, இவரை போய் சாகடிச்சுட்டனே, இவரே வேணானு நான் உதறி தள்ளிட்டனே, இவர் தாயா இந்த ரட்சகரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் தானே மரித்தோர்ல முதல் பேரான கனி, மூத்த குமாரன் அவர் தானே, யூதர்களுக்கு முதல் பேரான கனி அவர் தானே, இவரையிலேயே நாங்கள் சாகடித்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் மூத்த பிள்ளையை எழுந்ததை போல அவர்கள் துக்கித்து அழும் பொழுது ஆண்டவர் அந்த அழுகைக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார், அந்த அழுகைக்கு ஒரு விமோச்சனத்தை வைத்திருக்கிறார், அந்த அழுகைக்கு ஒரு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், அந்த அழுகைக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். துயரப்படுகிறவன் அவன் யாருக்கு தெரியுமா சொன்னார் ஆண்டரு? யூதனை பார்த்து தான் சொன்னார் அந்த வசனத்தை. நமக்கு பொருந்திய வசனம் தான், அதுக்காக நான் பிரிச்சு பேசல. ஆனா இந்த கடைசி காலத்தை நிறைவேற்றுதலுக்குள்ளா நான் அதை தொடர்ந்து பேசுகிறேன். வாசிங்க பிரதர். அந்நாளிலே, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. பாருங்க, அவங்க அழுது ஆண்டவருக்கு கூப்பிடும்போது அந்நாளிலே பாவ அழுக்கை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அவர்களை சுத்திகரிக்க ஆண்டவர் ஒரு ஊற்று, அந்த ஜீவநதியாகிய இயேசு, அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அந்த ஊற்று என்ன செய்யும்? வாசிங்க பிரதர். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன். பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது, அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு பவுலு, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போகும், ஆனா ஒழியாதது ஒன்று, அன்பு. அந்த அன்பு பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அந்த அன்பின் நதி தான் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த ஒரே நாளிலே அவர்கள் அவருடைய சொந்த குடும்பமாய் மாற்றுகிற அளவுக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கழுவப்படும் பொழுது அவர்களும் நம்மை போல் என்ன செய்யப்படுவார்கள்? சேர்க்கப்படுவார்கள். ராமன் சொல்லலாமா? அதனால் ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கணுங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக தான் திரும்பி வர்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ அவருடைய ஜனமாக இருக்கிறாயா? உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? முதலாவது யூதர்களை பொறுத்த அளவில் இயேசுவை சரீர ரீதியில் பார்த்தா மட்டும்தான் விசுவாசிப்பார்கள். ஆனால் இயேசு சொல்லிட்டார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாம விசுவாசிக்கிற பாக்கியவான். அந்த வரிசையில் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாக்கியசாலிகளாக வச்சிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகவே கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வந்தாலும், என்ன போனாலும், என்ன கிடைச்சாலும் கிடைக்காமல் போனாலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் ஆண்டவர் மேல சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இவ்வளோ ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இந்த காலவழியில் ஆண்டவர் நமக்கு உலகப்படுத்தி காண்பித்திருக்கிறார். பாருங்க, அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளோ இந்த சபை நடுவில் நம்ம உணரக்கூடிய அளவுக்கு தேவ வார்த்தை இந்த இடத்துல துணிக்கிறது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை எப்படி நான் வளைஞ்சு வலிச்சு பார்த்தாலும் என்னை நீர் பாக்கியவானாதான் மாத்திருக்கிறீங்க, என்னை பாக்கியவதியாக தான் நீங்கள் மாத்திருக்கிறீங்க. எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் இன்னைக்கு நான் உண்மை எத்தி எடுக்கிறது வீண் அல்ல, உண்மை நான் நாடி வருகிறது அது வீணாய் போகக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. நான் பாக்கியம் பெற்றவன் ஆண்டவரே, நான் பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லா வாயில தந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோட நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோட உம்மை நான் துதிக்கிறேன். எனக்கு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி சொல்றேன். உங்க தயவுகளுக்காக நன்றி சொல்றேன். உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்றேன். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்றேன். உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில் நீங்கள் பெருக செய்ததற்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவமான செயல்களை ஆண்டவரே, மகத்துவமான ஆழங்களை திருவசனத்தின் ஊடாக நீர் எங்களுக்கு விளங்கப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு கோடி கோடி கோடி கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தின் விளக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுடைய வழக்கங்களில் மனித வழக்கங்களில குறைவு இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்துல குறைவுகள் ஒன்றுமே இல்லை. தேவ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. பேதையை ஞானியாய் மாற்றுகிறபடி வசனத்திற்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் உலக ரீதியாய் பேதைகளைப் போல இருக்கிறோம் என்று உலகம் எங்களை சொல்லலாம், ஆனால் உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிய அறிய எங்களை ஞானிகளாய் மாற்றுவதற்காக மக்கள் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக அறிவு எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உலகம் சொல்லுகிற ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நீர் உலகத்தின் ஞானத்தை வெக்கப்படுத்தும்படியாய் நீர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உலகத்தின் பலத்தை நீர் வெக்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு நேராய் புறப்பட்டு உம்முடைய வசனத்தின் ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் பாராட்டிய உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக நாங்கள் கோடி கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்த உம்முடைய ஜனங்களை உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது ஒரு நிறைவான ஒரு தேவ பிரசுரம், நிறைவான ஒரு மகிழ்ச்சி, தெளிவோட வெளிச்சத்தோடு நாங்கள் போகட்டும். இனி நாங்கள் நிழலில் வாழக்கூடாது ஆண்டவர். எந்த மனுஷனுடைய நிழல் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு உன்னதமானவருடைய மறைவிடம் ஒன்று போதும். சர்வ வல்லவருடைய நிழல் எங்களுக்கு போதும். ஏன்னா உங்கள் நிழலும் ஒளியாக தான் இருக்கு ஆண்டவரே. உமக்கு மட்டும்தான் நிழலே கிடையாது ஆண்டவரே. மனுஷனுக்கு நிழல் உண்டு ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய நிழலுக்கு இல்லை, நாங்கள் போனால் கூட அந்த நிழலில் கொஞ்சம் இருள் கொஞ்சம் இருக்கு ஆண்டவரே. ஆனால் உங்கள் நிழலுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் நிழலே கிடையாது. நீர் ஒளியாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒளிக்கு நிழலே கிடையாது. அதாவது உன்னத மாணவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லிடு. நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது பலத்திற்காக நன்றி சொல்றோம். எங்க உள்ளத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற உற்சாகத்திற்காக நன்றி சொல்றோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே.